ஆவிய புடுங்கி போவா, பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்லிக்கிட்டு கனவை குழப்பி போவா, அவள் பேச தேடி போற பின்னால திரியிறேன் டோரா. ஊருக்குள்ள கேட்டு பாரு என்ன போல யாரும் இல்ல, ஆனாலும் அவளுக்கு தெரியாவில்ல. போனா போகட்டும் வீணா நீயும் துரத்தாத, கொஞ்ச நேரம் நின்னு பாரு இன்னொரு தீ வருவாளே. வீட்டு மைனா அடி போல மடி சைனா, நான் அஞ்சு ரூபாய் கைனா நீங்க காசுல யான சைனா தந்தார.